அடடே, என்ன இது? இதுதான் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவா? அடே அப்பா, ரொம்ப நல்லா இருக்கே. இதோட நம்ம மாணிக்க வாசகரை பாடுனா எப்படி இருக்கும்? எப்படி இந்த டியூனு? சரி, இதுக்கு எந்த பாட்டு சரியா வரும்? இதை பார்ப்போம். முத்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல் வேனை. ஐயோ, பிரிச்சு பிரிச்சு வருதே வார்த்தையெல்லாம். இது சரியா இருக்கும். புற்றில் வாழறவும் அஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன். கற்றைவார் சடையம் வண்ணல் கண்ணுதல் பாத நன்னி, மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்தம் பெம்மார் கற்றிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சும் ஆரே, அம்மனாம் அஞ்சும் ஆரே, அம்மனாம் அஞ்சும் ஆரே. புற்றில் வாழறவும் மஞ்சேன், பொய்யர்தம் நீயும் மஞ்சேன். புற்றில் வாழறவும் மஞ்சேன், பொய்யர்தம் நீயும் மஞ்சேன். வன்புலால் வேலும் வஞ்சேன், வளை கையார் கடை கண்ணஞ்சேன். என்பெல்லாம் உருக நோக்கி அம்பலத்தாடு இன்ற என் பொலாமணியை ஏத்தேன். இனிதருள் பருக மாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சும் மாறே, அம்மனாம் அஞ்சும் மாறே, அம்மனாம் அஞ்சும் மாறே. கிளியனார் கிளவி அஞ்சேன், அவர் கிரி முழுவல் அஞ்சேன். வெளிய நீராடுமேனே பேதியன் பாத நன்னி, தொழிவுலாம் கண்ணராகி தொழுது அழுதுள்ள நைக்கிழியலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சம் மாறே, அம்மனா மஞ்சம் மாறே, அம்மனா மஞ்சம் மாறே. பிணியலாம் வரினும் வஞ்சேன், பிறப்பினோடிறப்பும் வஞ்சேன். துணி நிலாணி நான் தொழும்பரோடு அழுந்தியம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி பெண்ணீர் அணுகிலாதவரை கண்டார் அம்மனா மஞ்சு மாறே அம்மனா மஞ்சு மாறே சரி களிருவே தழல் விழி உழவையே பெரிகமல் சடையல் நப்பா பின்னவர் நண்ண மாட்டா செறிதரு கழல்கள் ஏத்தே சிறந்து இனிதிருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே அம்மனா மஞ்சு அம்மனா மஞ்சுமாரே வாழ்த்தும் அவர் அடியார் வாழ்க வாதம்